முத்து பொண்ணு வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டி கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா முத்தமிடலாமா செய்யலாமா பக்கம் பக்கம் பார்க்கும் போது கட்டி கொள்ளலாமா சொன்னும் சின்னம் சொந்தம் இல்லாமல் சும்மா சும்மா தொடலாமா பொண்ணு வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டி கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா சேலை என் மேலே வந்து மோதும் உன் பொண்ணே நீ கண்டு என் கோரை கொஞ்சம் ஏறும் பொண்ணு வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டி கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா முத்தமிடும் மாமா பக்கம் செய்யலாமா அக்கம் பக்கம் பார்க்கும் போது கட்டி கொள்ளலாமா சொந்தம் இல்லாமல் சும்மா